അന്തിമാലയിലും ഉണ്ട ഞാപകമേ. അമ്മമ്മാ മുതൽ പാർവയിലേ സ്വന്ത വാർത്തയെല്ലാം ഒരു കാവ്യമേ. சின்ன சின்ன ஊடல்களும் சின்ன சின்ன மோதல்களும் நீங்கள் போல வந்து வந்து போகும். மோதல் வந்து ஊடல் வந்து முட்டி கொண்ட போதும் இங்கு காலம் மட்டும் காயமின்றி வாழும். இது மாதங்கள் நாட்கள் செல்ல நிறம் மாறிடும் பூக்கள் அல்ல. மீனம்மா அதிகாலையிலும் அந்திமாலையிலும் உந்த ஞாபகமே. அந்திமாலையிலும் உந்த